ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಃ ಸರ್ವೇಭ್ಯಃ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ವ್ಯಾಮೋಹಿತ ವಿವಿಧ ಭೋಗ ಮರೀಚಿಕಾಭಿಃ ವಿಶ್ರಾಂತಿ ಮಧ್ಯ ಲಭತೆ ವಿಬುಧೈಕನಾಥ ಗಂಭೀರ ಪೂರ್ಣ ಮಧುರಂ ಮಮ ಧೀರ್ಭವಂತಂ ಗ್ರೀಷ್ಮೇ ತಟಾಕಮಿವ ಶೀತಮನು ಪ್ರವಿಷ್ಟ. ಒಂಬದಾದ ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಎಟ್ಟಾವದ ಪದ್ಯತ್ತಿಲ ಸಂರಕ್ಷಣೀಯಂ ಅಮರಾಧಿಪತೇ ತ್ವಯೈವನ್ನ ಆರ್ಮಿಕ ಕುಡಿಯ ಪದ್ಯತ್ತಿಲ எம்பெருமான் எப்படி தன்னை ஒரு வேடுவன் அவன் கையில ஒரு நூலால கட்டியிருக்கிற ஒரு பறவையை எப்படி இழுத்து தன் மொழிக்கு கொண்டு வருவானோ, தன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்துப்பானோ, அது மாதிரி நீ என்னை இழுத்து விட்டாயின்னு எம்பெருமானுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிற மாதிரி, அழகா ஒரு கிருதஜ்ஞதையை தெரிவிக்கிற மாதிரி அந்த பத்தியத்தை அமைச்சிருந்தார். எட்டாவது பத்தியம் இப்ப அதனால என்ன பயன் ஏற்பட்டதுன்னு சொல்ற மாதிரி ஒன்பதாவது பத்தியத்தை அமைச்சிருக்கார். தன்னுடைய புத்தி, அந்த புத்தியானது ரொம்ப தாபத்தை அடைஞ்சிருக்கு. எதனாலும் கேட்டா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய விதவிதமான சுக அனுபவங்கள் அவைகள்லாம் மரீச்சிக்கா, மரீச்சி மரீச்சிக்கான்னு சொன்னா அந்த காணல் நீர். எல்லா போகங்களுமே காணல் நீர் மாதிரி தான். நமக்கு வேணா ஒரு சுகம் உன்னத்தை காட்டிலும் அந்த கிராசஸ் கிரீனர் அந்த சைடுன்னு சொல்ற மாதிரி, இங்கேருந்து அங்க போனா அது இதுவா இருக்கு, அங்கேருந்து இங்க வந்தா இது இதுவா இருக்கு, அது மாதிரி எல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கு. அதனால வியாமோகிதா மயக்கப்பட்டு என்னோட புத்தியானது ரொம்ப தாபிச்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட புத்தியானது கம்பீர பூர்ண மதுரம், எம்பெருமான ஒரு ஏரிக்கு, தடாகத்துக்கு ஒரு குளம் அல்லது ஏரிக்கு கம்பேர் பண்றார். ஒரு நீர் நிலை இருக்குமே ஆனால் நல்லா ஆழமா இருக்கணும். ஏன்னா ஆழமா இருக்கதான் அதுல தெளிவு இருக்கும், நல்லா இறங்கி அமுங்கி தீர்த்தமாடலாம். ரெண்டாவது பூர்ணமா இருக்கணும். மூணாவது அந்த ஜலமானது நம்ம சுவீகரிச்சுக்கிற மாதிரி என்னென்ன இனிமையாகவும் இருந்ததுன்னா, குளிர்ந்து இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு நீர் நிலைதான் தாபத்தை போக்கும். அது மாதிரி எம்பெருமான் இருக்கான்னு கேட்டால், அப்படிப்பட்ட தடாகம் மாதிரி நல்ல ஆழ்ந்து நல்ல குணங்களையுடைய பூர்ணமாக, அதற்கு மேலே குளிர்ந்த நீராகவும் இருக்கு, அந்த நீர் ருச்சியாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட தடாக்கம் மாதிரி பெருமான் இருக்க அவனிடத்துல தன்னுடைய சித்தத்தை செலுத்தின உடனேவே தனக்கு அந்த ஒரு மன அமைதி, அந்த தாபம் போய் தனக்கும் ஒரு ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது அப்படின்ற ரீதியில சாதிக்கிறார். இதே ரீதியில 32வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தையும் அமைச்சிருக்கார். அஸ்ராந்த சம்சரண கர்ம நிபீடித்த பிராந்தஸ்ய மே வரத போக மரீச்சி காசு. இதே பதம் அங்க, இங்க போக மரீச்சி காபிகி தேவநாயக பஞ்சாசத்துல அங்க போக மரீச்சி காசு பிராந்தசியமேனு போட்டார். இதுல வியாமோகிதா அதுல பிராந்த, அதான் வித்தியாசம். அங்க எம்பெருமானுடைய அந்த கருணை கடாட்சங்களை தன் மீது பொய்யணும் சொன்னார். இங்க எம்பெருமானுடைய அந்த கருணையை ஒரு தடாகமாக்கி அதுல இவர் பிரவேசம் பண்ணி தன்னுடைய சீத்தலத்தை, தன்னுடைய அதுல இருக்கக்கூடிய சைத்தியத்தினால தன்னுடைய தாபத்தை போக்கின்றேன்னு அழகா இங்க சாதிக்கிறார். இது ரெண்டு விதமா நிர்வாகம் பண்றார். ஒன்னு வந்து சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகம் எல்லாமே காணல் மாதிரிதான், அதனால ஒரு மயக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய என்னுடைய புத்தின்னு ஒரு அர்த்தம் பண்றார். இன்னொன்னு, இந்த தேவநாயக பஞ்சாசத்தை வந்து ஸ்ரீபாவத்தை மேற்கொண்டு சுவாமி அருள் செய்தார்னு ஒரு நிர்வாகம் இருக்கிறதுனால, ஒரு தாபத்தை அடைந்த ஸ்திரீ தன்னுடைய கணவன் இடத்துல போய் சேரச்சதான் அவளுக்கு தாபமானது போறது. அந்த ரீதியில இதுக்கு அர்த்தம் பண்ற. அதுல ஆண்டாளுடைய பாசுரங்களையும் கோட் பண்ற. அப்ப கடைசியா எம்பெருமான தடாகம் மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் அடைஞ்சு அந்த தாபமானது தனக்கு நாயகி நாயிகா பாவத்துக்கு அந்த தாபமானது போறதுன்ற ரீதியில அப்படியும் அர்த்தம் பண்ற. நம்ம இந்த முதல் அர்த்தத்தை பத்தி இங்க பாக்கலாம். சம்போதன பதமானது விபுதைக நாத, விபுத ஏகநாத விபுதைக நாத. விபுதான்னு தேவர்களுக்கு பெயர், இன்னொரு திருநாமம். அமராக நிர்ஜராக தேவாகன் போகும் விபுதாக. அவர்களுடைய ஏகநாத, இந்த ஏக சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தம், நிறைய அர்த்தம் உண்டு. ஏகன ஒப்பற்ற, அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னா ஒப்பற்றவன் அர்த்தமா இருக்கு. அப்ப தேவர்களுடைய ஒப்பற்ற நாயகனே விபுதைக நாத லபதே, லபதே லப பிராபனே, லபுன அடைகிறது, லபத்தேன்னு சொன்ன அடைகிறது. இது ஆத்மநேபதம், பிரதம புருஷாக ஏகவச்சனம். எது அடைகிறதுன்னு சொன்னா மம தீஹி லபதே, மமன என்னுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். தீஹின்னு சொன்னா புத்தி, மதிஹி தீஹி எல்லாம் சமான அர்த்தம். லௌகிகமா சொல்றதா இருந்தா நமக்கே ஒரு விஷயத்தில் நம்ம நம்ம மறந்து ஈடுபடச்சு அப்ப நமக்கு இருக்கக்கூடிய சுக துக்கங்கள்லாம் மறந்து போயிடுறது. அப்ப நம்ம அதான் யோகமே, யோகமானது சித்தவிருத்தி விரோதா. சித்தவிருத்தி விரோதம்னு சொன்னா அதனுடைய வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மையை விட்டுட்டு ஒரே இடத்துல நிறுத்துறது, அப்படி அர்த்தம். அந்த மாதிரி என்னுடைய புத்தியானது அப்படி இருக்கச்சே ஒரு விசிராந்தி ஏற்படுறது, ஒரு சந்தோஷம், சுஷுப்தியில் ஏற்படுற மாதிரி ஒரு ஒரு பரம சௌக்கியமானது ஏற்படுறது. அப்ப மம தீஹி விஷ்ராந்தி லபதே, விஷ்ராந்தின்னு சொன்னாலே ஒரு களைப்பாறுதல் இளைப்பாறுதல். விஷ்ராந்தி அப்படின்னா அதை, அந்த இளைப்பாறுதலை அடைகிறது. எப்பொழுது அத்திய, அத்தியன இப்பொழுது. எதற்கு பிறகு கேட்டா அனுப்பிரவிஷ்டா, அனுப்பிரவிஷ்டான்னு சொன்னா பிரவிஷ்டா அனுப்பிரவிஷ்டா, யுக்த பிரத்தியம் அது. பிரவிஷ்டான்னு சொன்னா நுழைந்த, இது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால தீக்கு போறதுனால பிரவிஷ்டா. அனுப்பிரவேசம் பண்றது எம்பெருமான் எப்பயோ நமக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணிட்டான். நம்ம தான் இன்னும் அவனை நம்ம இன்னும் உள்வாங்கிக்கல, அல்லது நம்ம அவனை இன்னும் ததாக்கமா பாவிச்சுட்டு அனுப்பிரவேசம் பண்ணல. அப்படி இல்லாதனால நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் எல்லாம் தோன்றிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி தோணல, தன்னுடைய அந்த புத்தியானது அனுப்பிரவிஷ்டா உள்ளே நுழைந்தது. எதைன்னு கேட்டா தடாகம், இவன புண்ட, இவனா அதே போல பொய்கையில் நுழைந்த, நுழைவதை போல அப்படின்னு போட்டுண்டார். தடாகம்னா பொய்கை அல்லது ஒரு நீர்நிலை. தடாகம் அனுப்பிரவிஷ்டா இவ அத்ய, எப்போன்னு கேட்டா கிரீஷ்மே, கிரீஷ்ம காலத்துல ரொம்ப தாபம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கோடை காலத்துல போய் ஒரு நீர்நிலையில அமுங்கி அபகாச ஸ்நானம் பண்ணா அது நம்முடைய தாபத்தெல்லாம் போக்காது. அப்படி எம்பெருமான் அந்த ஒரு தடாகமா இருக்கான். பவந்தம் கிரீஷ்மே தடாகம் இவ, பவந்தம்னா அந்த இடத்துல உண்மை. இது அனுப்பிரவேசம் சொன்னா அது தித்தியா பக்தி எடுத்துக்கும், எடுத்துக்கலாம். அப்படி பவந்தம் கிரீஷ்மே தடாகம் இவ அனுப்பிரவிஷ்டா, நுழைந்து கொண்டு புகுந்து கொண்டு நீர் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா கம்பீர பூர்ண மதுரம் சீதம். முன்னமே சொன்னோம், ஒரு நீர்நிலைக்கு போய் தீர்த்தாமன்னு சொன்னா சமுத்திரம் கூட கம்பீரமா இருக்கும், ஆனா அதுல இருக்கக்கூடிய உப்பு எல்லாம் கலந்து இருக்கும், நமக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுறதில்லை. தீர்த்தாமட்டு திருப்பி ஒரு தீர்த்தாமான் நம்மள தோன்றது. அப்படி இல்லாம நல்ல கம்பீரம், அகாதம், அகாத பக்தி. அளவந்தார் தம்முடைய பிதாமகரான் நாதமுனிய ஸ்தோத்திரம் பண்ணச்சு, நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவேன் சாதிச்சார். அகாத அன்பேத்தமபிள் சொல்லுவா இங்கிலீஷ்ல, கடக்க முடியாத ரொம்ப டீப். பகவத் பக்தி சிந்து நாதமுனி அங்க அகாத, அதே மாதிரி இங்க சமான அர்த்தம் வந்து கம்பீர, காம்பீரியம்னா டீப் அப்படின்னு அர்த்தம். பூர்ண குணங்களால் நிறைந்த, அல்லது தடாகமா இருந்தா ஜலத்தால பூர்ணமா இருக்கு. மதுரம்னா இனிமையா இருக்கு, சீதம்னா குளிர்ந்ததா இருக்கு. அப்ப அந்த தாபத்தை போக்கக்கூடிய தன்மைகள்னா அப்படி இருக்கக்கூடிய தடாகம் மாதிரி இருக்கக்கூடிய உண்மை நுழைந்த பிறகு என்னுடைய ஞானமானது புத்தியானது விசிராந்திம் லபதே. இப்ப என் புத்தி ஏன் விசிராந்தத்துக்கு ஏற்படலன்னு சொன்னா அப்ப சொல்ல போறார், விவித போக மரீச்சிகாபிஹி வியாமோகிதா மமதீஹி. விவிதன்னு சொன்னா நானா, பல்வகையான. போக மரீச்சிகாபி, அந்த போகங்களே மரீச்சிகா, மரீச்சிகாபிஹி அப்படின்னு போட்டுட்டா திருத்தியா பகுவச்சனம். அவைகளால் பலதரப்பட்ட சுகங்கள், சுக அனுபவங்கள் எல்லாமே காணல் நீரா இருக்கு. அவைகளால் வியாமோகிதா மமதீஹி, வியாமோகிதாவும் ஸ்ரீலிங்கம், மமதீஹி மயக்கடிக்கப்பட்ட என்னுடைய புத்தியானது கம்பீர பூர்ண மதுரம் மேல போறது தான் இந்த பத்தியத்துக்கு மேலோட்டமான அர்த்தம். ஒரு தடவை அன்வைத்த பார்த்தோம்னா, விபுதைக நாத விவித போக மரீச்சிகாபிஹி வியாமோகிதா மமதீஹி கம்பீர பூர்ண மதுரம் சீதம் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ அனுப்பிரவிஷ்டா அத்ய விஸ்ராந்திம் லபதே. விபுதைக நாத, தேவர்களுடைய உப்பற்ற நாயகனே, விவித போக மரீச்சிகாபிஹி ஒரே பதம் அது, பலதரப்பட்ட சுக அனுபவங்களாக இருக்கக்கூடிய காணல் நீர்களினால் வியாமோகிதா மமதீஹி, ஒரு மயக்கமடைந்து அல்லது தாபத்தால் மயக்கமடைந்த என்னுடைய புத்தியானது கம்பீர பூர்ண மதுரம் சீதம் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ, பெருந்தன்மையாக அல்லது ஆழமாக இருக்கக்கூடிய குணங்கள் நிறைந்த அல்லது நிறைந்த மதுரம் இனிமையாக இருக்கக்கூடிய குளிர்ந்த சீத்தம குளிர்ந்த பவந்தம் உம்மை அல்லது உம்மிடத்தில், கிரீஷ்மேன சத்தமிய பக்தி கோடைக்காலத்தில் தடாகம் இவ அனுப்பிரவிஷ்டா, ஒரு அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளுடைய பொய்கையில் அனுப்பிரவிஷ்டான்னு சொன்னா புகுந்து கொண்டு உம்மை அடைந்து தாத்பரியம், அத்திய அடைந்த பிறகு இப்பொழுது விசிராந்திம் லபதே, எப்படி அந்த பறவையானது அங்கங்க பறந்து போய் கடைசியில அந்த வேடன்கிட்டே வந்தப்ப ஒரு அமைதி அது கிடைக்கிறது, அவன் அதை போஷிக்கிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு அமைதி ஏற்படுறது. அது மாதிரி தன்னுடைய ஒரு புத்திக்கும் தேவநாதனுடைய இடத்துக்கு வந்த பிறகு அவனுடைய திருவடிவாரத்தை அடைந்த பிறகு ஒரு அமைதியானது இளைப்பாறுதலானது அதை அடைகிறதுன்னு அழகா அந்த ஒன்பதாவது பத்தில சுவாமி சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.